அருகினில் வானம், வெகு தொலைவினில் கொலைவினில் தூக்கம். இது ஐந்து புலன்களின் ஏக்கம், என் முதல் முதல் அனுபவம். ஒலியின்றி உதடுகள் பேசும் பெரும் புயலன வெளிவரும் சுவாசம், ஒரு சுவடின்றி நடந்திடும் பாதம். இது அதிசய அனுபவம். அவள் பேர் சொல்லி தித்தித்தேன், அது ஏன் என்று யோசித்தேன். அட நான் எங்கு சுவாசித்தேன். காதோடு மௌனங்கள் இசைவார்க்கின்ற நேரங்கள், பசி நீர் தூக்கமில்லாமல் உயிர் வாழ்கின்ற மாயங்கள். அலைக்கடலாய் இருந்த மனம் துளி துளியாய் சிதறியதே. தோற்றம் ஒரு மௌன புயல் வீசுதே, அதில் மனம் தட்டு தடுமாறுமோ. இமையாடாத பார்வைகள் இவை நான் கொண்ட மாற்றங்கள். சொல் என்னும் ஓர் நெஞ்சம், எதிரில் என்னும் ஓர் நெஞ்சம், எதிர்பார்க்காமல் என் வாழ்வில் ஒரு போர்க்காலம் ஆரம்பம். இருதயமே துடிக்கிறதா, துடிப்பது போல் நடிக்கிறதா, இதில் மீள வழி உள்ளதே. இருப்பினும் உள்ளம் இருமாறு விழிகளின் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தொலைவினில் தூக்கம். இது ஐந்து புலன்களின் ஏக்கம், என் முதல் முதல் அனுபவம். ஒலியின்றி உதடுகள் பேசும் பெரும் புயலன வெளிவரும் சுவாசம், ஒரு சுவடின்றி நடந்த